போற்றும் முழுமுதற் கடவுள் கணபதி, மூவரும் தேவரும் யாவரும் போற்றும் முழுமுதற் கடவுள் கணபதி. ஓமெனும் பிரணவ ஒலியே வடிவாய் வாழ்த்த வருகின்ற குணநிதி, ஓமெனும் பிரணவ ஒலியே வடிவாய் வாழ்த்த வருகின்ற குணநிதி. மூவரும் தேவரும் யாவரும் போற்றும் முழுமுதற் கடவுள் கணபதி. யானை முகமோர் ஐந்து கரம், ஆவணி சதுர்த்தியில் அவர் தோற்றம். யானை முகமோர் ஐந்து கரம், ஆவணி சதுர்த்தியில் அவர் தோற்றம். பார்வதியின் வேல்விழி பார்வை பட்டதுமே அவர் அவதாரம். பார்வதியின் வேல்விழி பார்வை பட்டதுமே அவர் அவதாரம். மூவரும் தேவரும் யாவரும் போற்றும் முழுமுதற் கடவுள் கணபதி. ஓமெனும் பிரணவ ஒலியே வடிவாய் வாழ்த்த வருகின்ற குணநிதி, வாழ்த்த வருகின்ற குணநிதி. எம்மதமும் அவர்க்கு சம்மதமே, எல்லா உலகும் அவர் இருப்பிடமே. எம்மதமும் அவர்க்கு சம்மதமே, எல்லா உலகும் அவர் இருப்பிடமே. எக்கணமும் உடன் எழுந்தருளும் பக்திக்கு ஆட்படும் பரவசமே. எக்கணமும் உடன் எழுந்தருளும் பக்திக்கு ஆட்படும் பரவசமே. மூவரும் தேவரும் யாவரும் போற்றும் முழுமுதற் கடவுள் கணபதி. ஓமெனும் பிரணவ ஒலியே வடிவாய் வாழ்த்த வருகின்ற குணநிதி, வாழ்த்த வருகின்ற குணநிதி. மூவரும் தேவரும் யாவரும் போற்றும் முழுமுதற் கடவுள் கணபதி.